சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டிச் செல்லும் மின்னல் கண்ணோரும் மின்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல மௌனம் என்னை கொல்ல கொல்ல இந்த காதலினால் காற்றில் பறக்கும் காகிதமானே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரும் மின்னும் அவள் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டா நரக சுகமல்லவா நெருப்பை விழுங்கி விட்டே ஓ அமிலம் அருங்கி விட்டே நோயாய் நெஞ்சு நீ நுழைந்தாய் மருந்தை ஏடறி தர மறந்தாய் சோலையில ரகசியமாய் பூப்பறித்தவள் நீதாரே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல் படுக்குழி என்றே விழுந்து எழுந்தவன் யார் ஆழம் அளந்தவன் யார் ஓ கரையை கடந்தவன் யார் காதல் இருக்கும் பயத்தினில்தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை பூமி வந்தான் தாடியுடன் தான் அலைவான் வீதியிலே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரும் இன்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல மௌனம் என்னை கொல்ல கொல்ல இந்த காதலினால் காற்றில் பறக்கும் காகிதமானே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்